ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. நம சர்வேபியஹ சுபக்ருத் வர்ஷீய திருப்பாவை உபன்யாச அனேன தாசேன சம்ஸ்கிருத பாஷாயாம் கிரியமான வர்த்தத்தை தஸ்மின் அத்தியதன பத்தியம் பவதி தசமம். ஏதாவதா அஸ்மாபிஹி நவானாம் பத்தியானாம் அர்த்தஹ ஸ்ருதஹ. த்ரிம்ஷத் பத்தியாத்மக திருப்பாவை பிரபந்த ஷட் பஞ்சகைஹி பாக்யதே, ஆரைந்து இதிஹி தமிழ் பாஷாயாம் உச்சியதே. ஆரைந்து இத்யுக்தே ஷட் பஞ்சக, தேஷு ஆத்ய பஞ்சகம் பவதி மார்கழி திங்கள் இத்தியாரம்ய மாயனை மண்ணு வடமதுரை இதி பர்யந்தம். தேன ஆத்ய பஞ்சகேன தத்வஹித புருஷார்த்தாக நிரூபிதாக விஷதீகிருதாக விரதஸ்ய கிருதே விரதம் பவதி கிஞ்சித் வியாஜ்யம் வியாஜம் வியாஜம் பவதி பகவந்தம் பிராப்தும். விரதஸ்ய கிருதே கிம் கிம் கர்த்தவ்யம் கிம் கிம் தியக்தவ்யம் இத்யபி உக்தம் கோதாதேவ்யா. பகவதஹ பஞ்ச பிரகாராஹ ஸ்தூயந்தே. ததனந்தரம் த்விதீய பஞ்சகேன கோபகன்யானாம் பிரபோதனம் நிரூபிதம். ஆத்ய சதுஷ்டயேன சதஸ்ரஹ கோபகன்யாஹ பிரபோதிதாஹ. இதானிம் தசமபத்யேன காசன கோபகன்யா வர்த்ததே, பகு சுந்தரி சா கிருஷ்ணஸ்யாபி தஸ்யாம் மோகனம் வர்த்ததே இதி பாவஹ. கோபகன்யானாமேவ கிருஷ்ணே மோகஹ ஸ்யாத் அந்யேஷ அந்யாசாம் கிந்து அத்ர எத்ர ஆகதாஹ கோபகன்யாஹ யாம் ச பிரபோதயதும் தஸ்யாஹ கிரஹம் ஆகதாஹ கோபகன்யாஹ தாபிஹி கிம் பாவ்யதே, அந்தஹ யா கோபிகா வர்த்ததே தஸ்யாம் கிருஷ்ணஹ ஏவ முக்யதி இதி. தஸ்யாஹ சௌந்தர்யம் ஏவம் வர்த்ததே, சௌந்தர்யாத் பக்திஹி உத்கிருஷ்டா வர்த்ததே. அதேவ தாம் அருங்கலமே இதி சம்போதன பதேன ஆஹ்வயந்தி. அருங்கலம் இத்யுக்தே சத் பாத்திரம். இதானிம் பத்யம் ஸ்ருணுமஹ. நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணியனால் அண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோர் ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றவாய் வந்து திறவேலோரெவ்வாவாய். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோ நம்பாவாய். நோற்று நோன்பு நோற்று விரதசிய ஆச்சரணம் கிருத்வா சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். சுவர்க்கம் ஸ்வர்கஹ, ஸ்வர்க்கம் பிரவிஷ்யமானா இவ. ஸ்வர்கஹ தாவத் த கேவலம் தேவலோகஹ, கிந்து அஸ்மின் சம்பிரதாயே ஸ்வர்க பதேன சாட்சாத் ஸ்ரீவைகுண்டமேவ சூச்சியதே. சந்தர்ப்பம் அனுசரித்திய தஸ்ய அர்த்தஹ பாவியதே. யத்கிமபி அஸ்மாபிஹி வாஞ்சிதம் பவதி ததேவ ஸ்வர்க்கம் ஸ்யாத் சுவர்க்கம் ஸ்யாத் யஸ்ய கஸ்யாபி. குத்ராபி கச்சாமஹ கிரீஷ்மகாலே, தத்ர கத்வா ஏசி இத்யாதிகம் சாலயித்வா சைத்யே உபவிஷாமஸ்சேத் அஹோ ஏஷேவ ஸ்வர்கஹ இதிஹி அஸ்மாபிஹி உச்யதே. அதேவ ஸ்வர்க சுவர்க பதஸ்ய அர்த்தஹ சந்தர்ப்பம் அனுசரித்திய ஏவ அஸ்மாபிஹி ஞாதவ்யம் அவகந்தவ்யம். அத்ர கிருஷ்ணானுபவஹ ஏவ ஸ்வர்கபதேன சூச்சியத. யதோஹி கோபகன்யாஹ கிம் உத்திஷ்ய கம் உத்திஷ்ய ஏதம் ஏதத் விரதம் அனுதிஷ்டந்தி சச கிருஷ்ணானுபவ ஏவ. அதேவ சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் கிம் உக்தவதி ஹ்யஹ. யதா கோபகன்யானாம் மேலனம் ஆசீத் ததா ஏஷா கோபகன்யா உக்தவதி அஹம் பிரதமம் தத்ர ஆகமிஷ்யாமி. அஹமாகத்திய கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணானுபவஸ்ய கிருதே அஹம் தத்ர பிரதமம் ஆகத்திய யுஷ்மான் சர்வாஹ அபி அஹம் போதயாமி இதி பிரபோதயாமி இதி வா. கிந்து கிம் ஜாதம் இதானிம் சா ஷய்யாயாமேவ வர்த்ததே. நோற்றுச்சு வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். அஸ்து அஸ்து துவம் இதானிம் ந உத்திஷ்டசி, வயம் து அத்ரைவ சத்யஹ கோஷம் கரிஷ்யாமஹ குர்மஹ கோஷம் குர்மஹ துவம் ஆகச்ச துவம் உத்திஷ்ட இதி. யதி துவம் த்வாரம் ந உத்காடயசி தரிஹி உத்தரம் கிஞ்சித் தேஹி. மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். யஹ த்வாரம் உத்காடயத்தும் ந இச்சதி யக் கோபி அதவா யா காபி தரிஹி கிஞ்சித் உச்சியத நைவ ஆகச்சாமி அனந்தரம் ஆகச்சாமி கிமபி உச்சியத. பாவி நீ என்றொன்று சொல்லா இதிஹி வதந்தி ஷடகோபாச்சாரியாஹ ஷடகோப மகாபாகாஹ. ஹே விஷ்ணு அஹம் அத்ர கிரந்தன் அஸ்மி த்வம் நைவ த்வம் நைவ ஆகச்சசி அசு தத் மா ஆகச்ச. கிந்து ஏதத் உக்த்வா த்வம் கச்ச த்வாதுஷானாம் கிருதே அஹம் தசரம் நைவ தாஸ்யாமி. ஹே பாபி த்வாதுஷானாம் கிருதே அஹம் தசனம் நைவ தாஸ்யாமி இதி உக்த்வா கச்ச இதிஹி தேஷாம் அனுபவஹ. தத்வத் த்வாரஸ்ய உத்காடனம் மா குரு கிந்து உத்தரம் கிஞ்சித் தேஹி இதி வாசல் திரவாத. அஸ்து அஸ்மாபிஹி இதானிம் ஞாதம் அந்தஹ கிருஷ்ணஹ அஸ்தி. அந்தஹ கிருஷ்ணஹ சாக்ஷாத் கிருஷ்ணஹ ஏவ தத்ர ஆகத்ய த்வயா சஹம் த்வயா சஹ கேளனாதிகம் குருவன்னு ஆர்த்தே. தர்ஹி அந்தஸ்தா சா பாலிகா கன்யா பிருச்சதி கதம் யூயம் ஜானீத கிருஷ்ண அந்த அஸ்தீதி கோவா கிம் வா லிங்கம் தத்ர வர்த்தது. தர்ஹி ஏதாஹ வதந்தி நாற்றத்துவாய முடி நாராயணன் கிருஷ்ண விஷ்ணு நாராயண எத்திர குற்றாபி வர்த்தேத தத்ர துளசியாக கந்தஹ அபி வித்யேத வித்யதே இதி பாவஹ. இதானிம் அஸ்மாபிஹி சச கந்தஹ அனுபூதஹ துளசியாக கந்தஹ அனுபூதஹ அதஏவ வயம் ஜானீமஹ யத் கிருஷ்ணஹ அந்தஹ திஷ்டதி. அஸ்து நாற்றத்துவாயமுடி நாராயணன் நம்மால் போற்ற பரையதரும் புண்ணியனால் வயம் சர்வேபி மிலித்வா ஏவ கிருஷ்ணஸ்ய அனுபவம் பிராப்ஸ்யாமஹ கிருஷ்ணஸ்ய ஸ்துதிம் கரிஷ்யாமஹ. நம்மால் போற்ற பரையதரும் புண்ணியனால் அத்ர நாற்றத்துவாயமுடி அஸ்மின் விஷயே ஐதிஹ்யத்வயம் வர்த்தது. பிரதமம் எதஸ்தி ஸ்ரீமத் மகாபாரதே அர்ஜுனஹ யதா ராமேஸ்வரம் கதவான் தத்ர தஸ்ய ஸ்ரீராமதாவர் ஸ்ரீராம அவதாரஸ்ய ராமாவதாரஸ்ய ஸ்மிருதிஹி ஜாதா. பயோதேஹே தீரஸ்த புலினம் ஹஸ்தே ஸ்தாப்ய சஹ ஜிக்ரதி ஸ்ம போஹோ கிம்பா கரோஷி இதி பிருஷ்டே ச உக்தவான் அத்ரைவ சன் ராமஹ ஸ்ரீராமஹ சமுத்திரராஜஸ்ய பிரார்த்தனாம் சமுத்திரராஜே பிரார்த்தனாம் கிருத்தவான். தர்ஹி அதஹ அஸ்மாத் உஹ்னாத் துளசிகந்தஹ ஆகச்சேத் இதி அஹம் ததேவ அன்வேஷணம் கரோமி இதி. எத்திர நாராயணஹ அஸ்தி தத்ர துளசிகந்தஹ ஆயாதி. த்விதீயம் பவதி யதா கூரத்தாழ்வார் இதி விக்யாதஹ ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரஹ மிஸ்ராஹ ஸ்ரீவத்சாங்க மிஸ்ராஹ ஆச்சாரியாஹ தேஷாம் தர்ஷனம் அதவா நயனே நயனம் நயனத்வயம் தியக்தவந்தஹ கஸ்யாபி சோழராஜஸ்ய சபாயாம் விஷ்ணோஹோ பாரம்யம் ஸ்தாபயித்தும் தத்ர கத்வா தேஷாம் நேத்ரே ஏவ தியக்தவந்தஹ. ததாந்தரம் திருமாலிரம் சோலை இதி க்ஷேத்ரே பகவதஹ புஷ்பகைங்கரியம் குருவந்தஹ ஆசன் ஏகஸ்மின் தினே சாயங்காலே கிமபி சிந்தயந்தஹ தே அஸ்ரூணி விமுக்தவந்தஹ. தத்ர கோபி பார்ஷ்வே ஆகத்ய மிஸ்ராஹ கிம் ஏவம் கிம் ஏதத் பவதஹ துக்கம் கிமஸ்தி உச்சியதாம் வயம் கிஞ்சித் குர்மஹ தச்ச ஷமயிதும் இதி வாணி ஸ்ருதா. ஸ்ரீவத்சாங்க மிஸ்ராஹ ஆழ்வார் மகா பாகினஹ ஏவம் உக்தவந்தஹ நைவ போஹோ பவதா தன்ன சக்யம் यतोहि अस्माभिः किं चिन्तितम् आसीत्, पुनः यदि अस्माकम् अवसरः लभ्येत कृष्णावतारसमये सायङ्कालवेलायां यदा इदानीं वर्तते तदा कृष्णः गाः पुनः आनयन वेलायां चेष्टानि बहूनि कृतवान् खलु, धूलिः सर्वत्र आसीत् खलु, स च दर्शनीयः तं द्रष्टुं तेन सह भवितुमेव मम इच्छा इति। तर्हि वाणी शब्दः पुनः श्रूयते, अस्तु अहं करिष्यामि इति। भवतः कृते स च अनुभवः लभ्येत वयं सज्जीकुर्मः इति। तर्हि आळ्वार् महाभागः उक्तवन्तः नैव शक्यम्। तर्हि स च व्यक्तिः पृष्टवान् अहं कः इति त्वं जानासि इति। तर्हि आळ्वार् महाभागः उक्तवन्तः किमर्थं न ज्ञातं मया, ज्ञातमेव, भगवान् विष्णुः खलु, नारायणः खलु इति यदा ते उक्तवन्तः आश्चर्यचकितः अभवत् भगवान्। आळ्वान् भवतः दर्शनमिदानीं न विद्यते, भवता द्रष्टुमेव न शक्यम्, इदानीं कथं ज्ञातम्, अहमेव आगतवान् इति पृष्टे आळ्वार् महाभागाः उक्तवन्तः, आळ्वान् महाभागाः उक्तवन्तः, हे भगवन्, तव तुलसीगन्धः मां बोधितवती इति, बोधितवान् इति, गन्धः मां भवानेव अत्र आगतवान् इति सूचितवान् इति। एतत् द्वयमपि बहु स्वारस्यभूतम्। अस्तु, नारायणः मुख्यशब्दः, परमात्मनः बहूनि नामानि सन्ति, सहस्राधिकं नाम तस्य, तथापि नारायण इति शब्दः तस्य बहु प्रामाण्यं वर्तते। विशिष्टाद्वैतसम्प्रदाये नारायणशब्दस्य बहु मुख्यता वर्तते। नाराः जीवात्मानः, तेषाम् अयनं नारायणः भगवान् परब्रह्म, अथवा ते एव अयनं यस्य, सः अपि अयनं भवति, तेपि अयनं भवति, परस्परम् अयनं भवतः नारायणः। नाराः अयनं यस्य, नाराणाम् अयनं यः इतिवत् सः, तस्य पदस्य व्युत्पत्तिः। कृष्णः साक्षात् नारायण एव। नम्मान् पोत्र परेधरं पुण्यन्, नम्मान् पोत्र परेधरं, नम्मान् इत्युक्ते वयं कीदृशाः, वयं तु गोपकन्याः खलु, गोपाः एव, तेषाम् आचारः न तावता श्लाघनीयः, उच्यते द्रविडभाषायां ते हस्तयोः भेदमपि न जानन्ति। एतच्च कार्यं दक्षिणहस्तेन कर्तव्यम्, इदं च कार्यं वामहस्तेन कर्तव्यम् इत्यपि न जानन्ति। तादृशाः गोपकन्याः, तासां कृते अपि यदि ताः अपि भगवन्तं प्रणमन्ति, भगवतः नाम सङ्कीर्तनं कुर्वन्ति, तासामपि परेतरं पुण्यन्, तासामपि कैङ्कर्याख्य फलं प्रदातु कामः भगवान् इति। अस्माभिः स्तवनं प्राप्य अस्माकं कृते கைங்கரியாதிகம் ததாதி பிரயச்சதி இதி. நம்மால் நம் மால் இது அப்படி ஆச்சாரியாக தத்ர அர்த்தம் குருவந்தி. நம் அஸ்மாக்கம் மால் திருமால் திரவிட பாஷாயாம் நாராயணசிய திருமால் இது நாமாந்தரம். நம்மால் போற்ற பரதரம் புண்ணியனால் புண்ணியனால் இத்தியுக்தே தேன கிம் கிருத்தவான் சக பண்டொரு நாள் இதானிம் கிருஷ்ணாவதாரஹ வர்த்ததே பண்டொரு நாள் பூர்வஸ்மின் யுகே ஸ்ரீராமோ பூத்வா நாராயணஹ தேன ராமேன கிம் கிருதம் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் கூற்றம் யம தர்ம ராஜா அதவா மிருத்யு மிருத்யோ முகே பதித்தவான் கஹ கும்பகர்ணஹ ராமேன தாடிதஹ ராம பாணைஹி தாடிதஹ கும்பகர்ணஹ மிருத்யோ முகேவ சாக்ஷாத் பதித்தவான். பதன சமயே சஹ கிம் கிருதவான் அஸ்மாகம் பகுமந்தவ்யம் தனம் கிஞ்சித் வர்த்ததே தத் கஸ்மாபி அஹம் தத்வா ஏவ யஸ்மை கஸ்மாபி அஹம் தத்வா ஏவ மரணம் பிராப்னோமி தச்ச தனம் வர்த்ததே நித்ரா. தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ மம ஜீவனானந்தரம் கோபி நித்ராலுகு பவேத் மத்சதுஷமேவ சதா நித்ராம் குருவன் குருவதி பவது இதி சஹ கிம் கிருத்தவான் துப்பியம் தத்தவான் வா நித்ராம் பெருந்துயில் மகாநித்ராம் தத்தவான் வா தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய். அனந்தல் சோம்பல் ஆலசியம் உத்திஷ்ட இதானிம் நித்ரா பகு ஜாதா துவயா உத்திஷ்ட தவ ஆலசியமபி சோபதே தவ ஆலசியமபி சோபதே இதி தஸ்யாஹ தர்சனம் பிராப்ய பாலிகாஹ வதந்தி இதி பாவஹ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அருங்கலமே சத்பாத்திரம் வயம் ஜானிமஹேத் த்வயா சஹ கச்சாமஸ்சேத் ததைவ கிருஷ்ணஹ தர்சனம் தாஸ்யதி இதி. துமேவ அஸ்மாகம் நாயகி அதஹ தும் ஆகச்ச தேற்றமாய் வந்து திர. தேற்றமாய் வந்து திர இத்துக்கு என்ன ஜடிதி மா ஆகச்ச ஜடிதி மா ஆகச்ச ஷய்யாம் பரித்தியஜ மந்தகத்தியா ஆகச்ச தவ மந்தகதிரபி பகு சோபதே இதி பாவஹ. தேற்றமாய் வந்து திர நித்ராம் சம்யக் பரித்தியஜ ஆகச்ச இதி பாவஹ. இதானிம் சாமான்ய சாமான்ய அர்த்தஹ உக்தஹ. அனேன பத்யேன சரணாகதிராக்ய உத்தம உபாயஹ சூச்சதே இதி வதந்தி ஆச்சாரியாஹ. சரணாகதிஹி உபாயஹ கைஹி ஸ்வீகர்த்தவ்யஹ யைஹி கர்மயோக ஞானயோக பக்தியோகாதீன் கர்த்தும் அசக்கியம் தைஹி ப்ரபத்திஹி ஸ்வீக்ரியேத. போற்ற போற்றுவது போற்றல் ததேவ ப்ரபத்திஹி இதி. பறை போற்ற பறை தருவான் பறை கைங்கரியம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தே ஜீவாத்மனாம் கைங்கரியமேவ மோக்ஷ பிராப்திஹி. ஸ்ரீவைகுண்டம் கத்வாபி தத்ர பகவதஹ பாகவதானாம் கைங்கரிய பிராப்திரேவ மோக்ஷஹ இதி. ஏஷ ஏவ சம்க்ஷேப ரூபேன ஸ்வாபதேசஹ. ஐதிஹ்யம் பூர்வமே உக்தம் ஐதிஹ்யத்வயம் உக்தம். அதஹ வயமபி தத்வஹித புருஷார்த்தானாம் ஞானம் பிராப்ய விசேஷதா உபாயஸ்ய ஞானம் பிராப்ய ஏதாவதா உபாயஹ அஸ்மாபிஹி ந கிருதஸ்சேத் இதப்பரம் ஜடிதி உபாயஹ உபாயம் மோக்ஷஸ்ய கிருதே ஆச்சாரியஸ்ய சமீபே கத்வா ஞானம் பிராப்ய உபாயசிய அனுஷ்டானம் குர்மஹ. அஸ்மாகம் பாந்தவாக சந்தி சேத் மித்ராணி சந்தி சேத் தேஷாமபி ஞானப்பிரதானம் குர்மஹ. ஆச்சாரியஸ்ய சமீபே கச்சத இதி தான் தேஷாம் கிருதே நிவேதயாமஹ இதி இத்யுக்த்வா விரமாமி. அனந்தரம் ஏகாதஷ பத்யஸ்ய அர்த்தம் ஶ்ருணுமஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.